பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்றால் என்ன என்பதை ஒரு சில நிமிடங்களுக்குள் நாம் ஆராய்வோம். இஸ்லாம் என்ற சொல்லுக்குரிய பொருளாக சாந்தி, சமாதானம், இறைவனுக்காக அடிப்பணிதல் இவைகளை குறிப்பிடலாம். ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனது நியதி. ஏன் இறைவன் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் குறிப்பிடும் போது, நிச்சயமாக இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமாகும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே இந்த இஸ்லாம் மதத்தினை ஒவ்வொருவரும் ஏற்பதன் மூலமாக ஈருலக இவ்வுலகிலும் பிறந்ததுக்கு பிறகு அவன் செல்லக்கூடிய மறு உலகத்திலும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொள்கிறான். எனவே இந்த இஸ்லாம் மதத்தை எவ்வாறு தழுவது என்றால், ஒருவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், நிச்சயமாக வணங்குவதற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் இறை தூதர் என்றும் உள்ளத்தால் ஏற்று வாயினால் மொழிவதன் மூலமாக அவன் முஸ்லிமாகி விடுகிறான். முஸ்லிமாகிவிட்ட பின் அல்லாஹ் அவனுக்கு சில கடமைகளை விதித்திருக்கின்றான். அந்த கடமைகளை கண்டிப்பாக அவன் செய்து வர வேண்டும். அதில் நாம் மேற்குறிப்பிட்டவாறு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க வேண்டுமானால் அந்த கலிமாவினை மொழிய வேண்டும். உண்மையாக வணங்குவதற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் ஏற்றுக்கொள்ளல், இது முதலாவது கடமையாகும். அதனை ஏற்ற ஒரு மனிதன் முஸ்லீமாகி விடுகிறான். அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளைக்கும் 5 வேளை அவன் தொழுவது இன்றியமையாதது. மூன்றாவதாக வருடத்தில் ஒரு முறை ரமலான் மாதம், அதாவது நோன்பு மாதத்தில் நோன்பு நோட்பதை இஸ்லாம் அவனுக்கு கடமையாக்கியிருக்கின்றது. நான்காவதாக வசதி படைத்தவர்கள் வருடத்தில் ஒரு முறை அவருடைய பணத்துக்கு ஏற்றவாறு அதனை கணக்கிட்டு ஏழைகளுக்காக பங்கிட்டு கொடுப்பதை ஜகாத் என்று சொல்கிறோம், ஏழை வரி. இது ஒரு முஸ்லிமுக்குரிய நான்காவது கடமையாக கருதப்படுகின்றது. ஐந்தாவதாக, யாரிடத்திலெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ, அதேபோன்று உடலில் சக்தி இருக்கின்றதோ, அவர் மக்கா நகர் சென்று சில கடமைகளை செய்து வர வேண்டும். இந்த கடமைக்கு நான் ஹஜ் என்று சொல்வோம். எனவே முஸ்லிமான ஒருவர் இந்த 5 கடமைகளையும் கட்டாயம் செய்து வர வேண்டும். அதேபோல இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி வைத்திருக்கின்றது சில விடயங்கள் பற்றி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமது செயல்களும் அமைய வேண்டும். முதலாவதாக அல்லாஹ்வை நம்புதல். அல்லாஹ் எங்களை படைத்தான், எங்களை போஷிப்பவன் அந்த இறைவனாகிய அல்லாஹ்தான், எங்களை மரணிக்க செய்வதும் அந்த இறைவன் தான், மரணிக்க செய்ததற்கு பின்னர் மீண்டும் மறுமை நாளில் எங்களை திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்புவனும் அந்த இறைவன் தான். இவ்வாறாக அந்த இறைவனை நம்புவது கடமையாகும். இரண்டாவதாக, வானவர்கள் அல்லாஹு தஆலா எண்ணிலடங்கா அவர்களுடைய அந்த அளவினை கணக்கினை இறைவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அந்த அளவுக்கு எண்ணிலடங்காத வானவர்களாகிய சில படைப்புகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். இவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். இறைவன் என்ன அவர்களுக்கு கட்டளையிட்டானோ அதனை அப்படியே சிரமேற்றி செய்பவர்கள் தான் அந்த வானவர்கள். அந்த வானவர்களில் சிலரை அல்லாஹ் சில பொறுப்புகளை கொடுத்து சாட்டியிருக்கின்றான். உதாரணமாக மனிதர்களுடைய உயிரை பறிப்பதற்காக சில வானவர்களும், மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை எழுதுவதற்காக சில வானவர்களையும், மலை பொழிய வைப்பதற்காக சில வானவர்கள், இவ்வாறாக ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து அந்த வானவர்களை அல்லாஹ் ஏற்றியிருக்கின்றான். அடுத்ததாக வேதங்களை நம்புவது இன்றியமையாதது. உலகத்தில் அல்லாஹு தஆலா நான்கு வேதங்களை அனுப்பினான். அதில் இறுதி வேதமாகிய எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதமாகிய அந்த குர்ஆனை நம்ப வேண்டும். அந்த குர்ஆனின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனுக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் குர்ஆன் அவைகளை மாற்றிவிட்டது. எனவே இறுதி நாள் வரைக்கும் பின்பற்றப்பட வேண்டிய, பின்பற்றுவது அவசியமான ஒரு வேதமாக குர்ஆன் கருதப்படுகின்றது. அடுத்ததாக தூதர்கள். அல்லாஹு தஆலா காலத்திற்கு காலம் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஏற்றவாறு மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக தூதர்களை அனுப்பி வைத்தான். அந்த வரிசையில் இறுதியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பின்னர் மறுமை நாள் வரைக்கும் எந்த தூதரும் உலகத்தில் அனுப்பப்பட மாட்டார்கள். எனவேதான் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்கள் எதனை இறைவனிடத்திலிருந்து எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அதனை உண்மை என்று நம்ப வேண்டும். அதன் அடிப்படையில் எங்களது வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக நாம் நம்ப வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய விடயம், இறுதி நாள். ஒரு நாளில் நிச்சயமாக உலகம் அழிந்துவிடும். அந்த நாளில் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்கள், வானவர்கள் உட்பட எல்லோரும் மரணித்து விடுவார்கள். அதற்கு பின்னர் அடுத்த உலகம், அதாவது மறுமை நாள் என்று நாங்கள் சொல்கின்றோம், அந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் அங்கே ஒவ்வொரு மனிதனையும் எழுப்புவான். அங்கே அந்த மனிதன் உலகத்தில் எவ்வாறு அவன் நடந்து கொண்டானோ அதற்கேற்றவாறு அந்த நாளில் அந்த மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படும். இதனை நாங்கள் யௌமுத்தீன் என்று சொல்கின்றோம். அதாவது அவர் நல்ல அமல் செய்தால், உலகத்தில் நல்ல கர்மங்கள் விடயங்கள் செய்தால், அதற்கேற்றவாறு அவருக்கு நன்மைகள் மூலமாக, அவருடைய நன்மைக்கு ஏற்றவாறு அவருக்கு சொர்க்கம் கொடுக்கப்படும். இவர்களெல்லாம் உலகத்தில் பாவிகளாக வாழ்ந்தார்களோ அல்லது இறை நிராகரிப்போடு வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அதற்கேற்றவாறு தண்டனைகள் கொடுக்கப்படும் என்பதை நாம் நம்ப வேண்டும். இறுதியாக நம்ப வேண்டிய விடயமாக விதி இருக்கின்றது. விதியை உலகத்தில் எது நடந்தாலும் அது இறைவனுடைய விதிப்படி, இறைவன் நாடியவாறுதான் நடக்கின்றது என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும், அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இவைகள் தான் சுருக்கமாக இஸ்லாத்தின் அடிப்படைகள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.